ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு ஆஹா பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா ஆஹா பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மரம் போல் வா கொண்டாடலாம் மரம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா சுகம் தேவை எந்த விதம் தேவை சொல்லித்தர நான் உண்டு பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா தினம் நீயே செண்டாகவே அங்கு ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா வா வா வா